நகராந்தன் திரித்தானும் முகிலின் குடிலே மூவந்தி பெண்ணுறங்கான் கிடந்து சரராந்தல் திரித்தானும் முகிலின் குடிலே மூவந்தி பெண்ணுறங்கான் கிடந்து குளிரில் அவளுடைய நிறஞ்ச மாறின் சூடில் மயங்குவானொரு மோகம் மாத்திரம் உணர்ந்திருக்கின்றது. மகரமாச குளிரில் அவளுடைய நிறஞ்ச மாறின் சூடில் மயங்குவானொரு மோகம் மாத்திரம் உணர்ந்திருக்கின்றது. வருகில்லே நீ அலையுடைய கைகள் கருதும் தரிவளை அணியான் வருகில்லே. அலையுடைய கைகள் கருதும் தரிவளை அணியான் வருகில்லே. சரராந்தல் திரித்தானும் முகிலின் குடிலே மூவந்தி பெண்ணுறங்கான் கிடந்து மடியில் அவளுடைய அழிஞ்சவார் முடிச்சுருளி ஒளிக்குவானொரு தோன்னல் ராதி கிளுத்து நிற்கு. அலர் விடர்ந்த மடியில் அவளுடைய அழிஞ்சவார் முடிச்சுருளி ஒளிக்குவானொரு தோன்னல் ராவி கிளுத்து நிற்கு. கேட்கில்லே நீ கரையுடைய நெஞ்சில் படரும் திரையுடைய கானம் கேட்கில்லே. கரையுடைய நெஞ்சில் படரும் திரையுடைய கானம் கேட்கில்லே. சரராந்தல் திரித்தானும் முகிலின் குடிலே மூவந்தி பெண்ணுறங்கான் கிடந்தோ.